தலைப்பு பயணி. பயணமே பயணத்தின் பயனாய் பயணிக்கு. பயணியைப் போல் பயணங்கள் முடிந்துடுமோ? ஓரடியும் ஒவ்வொரு அடியும் பயணமே. பயணியைப் போல் பயணங்களும் மாறுமோ? பயணிகள் ஓயலாம், பயணங்கள் ஓயாது.